ಹ್ಯಾಪಿ ಬರ್ತ್ಡೇ ಸರ್, ಮೈ ಗಿಫ್ಟ್. சொடக்கு மேல சொடக்கு போடுது, என் விரல் வந்து நடுத்தருவில் நின்னு சொடக்கு மேல சொடக்கு போடுது. சொடக்கு மேல சொடக்கு போடுது, என் விரல் வந்து நடுத்தருவில் நின்னு சொடக்கு மேல சொடக்கு போடுது. என்னைய செய்வீங்க எப்பயா செய்வீங்க சொடக்கு மேல, சொடக்கு மேல அப்படி சொடக்கு மேல சொடக்கு போட்டுது, என் விரல் வந்து நடுத்தருவில் நின்னு சொடக்கு மேல சொடக்கு போடுது. சொடக்கு மேல சொடக்கு போட்டுது, என் விரல் வந்து நடுத்தருவில் நின்று சொடக்கு மேல சொடக்கு போடுது. நடக்கிறவன பருக விடணும், அடிக்கிறவன சிரிக்க விடணும், தொடங்கினவன தொடங்க விடணும், கலங்கினவன கலக்க விடணும். அடிக்க தடுக்க தாண்டி வரணும், மிதிக்க மிதிக்க மீண்டு வரணும், மதிக்க கொதிக்க கோபம் வரணும், கீழே புதச முளைச்சு வரணும். சொடக்கு மேல சொடக்கு மேல அப்படி சொடக்கு மேல சொடக்கு போடுது. தலக்கணத்துல குதிக்கிறவன சரிச்சு பாக்கணும், அடி வயத்துல அடிக்கிறவன எதிர்த்து கேக்கணும், இனி ஒரு முறை நம்ம தொட அவன் நினைச்சு பாக்கணும். கொடுத்த கொடுத்த அடிய திருப்பி திருப்பி தரணும், கொளுத்த கொளுத்த எலிய கொழுப்ப குறைக்கணும். அடுத்த அடுத்த நொடிதான் நினைச்ச மாதிரி வரணும், அடைச்ச அடைச்ச கதவை உதச்சு துறக்கணும். கண்ணு முன்ன வந்தா கண்ணு தவங்க, சொடக்கு மேல சொடக்கு போடுது, என் விரல் வந்து நடுத்தருவில் நின்னு சொடக்கு மேல சொடக்கு போடுது. அட போட வினா கழட்டிட்டோம். இந்த ஆட்டம்லாம் இந்த மாதிரி பாட்டுலாம் போட்டானோ, நாம ஏதாவது பண்ணிருக்கணும்ல. ஏய் அதான்டா, என்ன தெக்லிஸ்டோ இந்த ஆட்டம் பாட்டம் கிட்டலாம். உனக்கு வேலை கிடைச்சிச்சா உனக்கு? ஆனா அதெல்லாம் நம்ம தப்பு இல்ல. இந்த இடம், இங்க இருக்கிற அழுக்கு, அழுக்க உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இவனுங்களை மாதிரி ஆளுங்க. இவனுங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது, வந்து விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. அதிகார திமிர பணக்கார பவரை தூக்கி போட்டு மிதிக்க தோணுது. ஏன் தண்ணி தண்ணி தண்ணியை காட்டணும், உடவுட விட்டு முட்டியை பேக்கணும், கொட்டு